శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిసత్తాం సదా హృది అస్మద్గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஒரு தீப விஷயம், அத மாதிரி ஒரு ஒளி பிரபை விஷயம், அதுல எம்பெருமானார் திருவுள்ளம் என்ன, ரெண்டு விதமா சாதிச்சிருக்காரு, அதெல்லாம் கேட்டுண்டு அதில் சாதிச்சுட்டார். அதுல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், அதை சொன்னோம் நம்ம ஏற்கனவே, தேவியிலும் சாதிக்கிறார். அதாவது தீபம் மலையேறுறது அப்படின்னு சொன்னாக்க அது எப்பொழுது மலையேறுமோ அப்பொழுது பிரபையும் ஏறிடும், பிரபையும் போயிடும். அதனால இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். அதாவது இது விஷயம் என்னன்னா, தீபம் எப்பொழுது மலையேறுறதோ அப்போ பிரபையும் போயிடும் அப்படின்னு சாதிச்ச. அப்போ ஒரு கேள்வி வருது, தீபம் மலை ஏறினா பிரப போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இது ஏற்கனவே நீங்க வந்து 31வது ஸ்லோகத்துல தீபாதீனாம் கதாச்சிட்டு சதுரச விசதசா அப்படின்னா சொல்லியிருக்கீங்களே, அதுல என்ன சொன்னீங்க அப்போ, தீப ஜுவாலை இருக்கே, இந்த தீப ஜுவாலை ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு, அததான் நாங்க சொல்லிருக்கீங்க. தீப ஜுவாலையானது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கும், அத நீங்க வந்து அங்க சொல்லிருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு க்ஷணமும் மாறிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், தீபம் இருக்கு, பிரபை மாத்திரம் மாறிண்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப தீபம் கூட அந்த உண்மையில அது மாறி போயிடுறதுன்னு அர்த்தம். தீபமும் மலையேறுறது, தீபமும் மலையேறுறது, அந்த பிரபையும் போயிடுறது அப்படின்னு அர்த்தம் வருது. இப்ப இங்கே என்ன சொன்னீங்க, தீபம் எப்போ மலையேறுறதோ கடத்தியில அப்பதான் இந்த பிரபையும் போகும் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்க மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க நீ கேட்டதுதான் சரி, அதுதான் எங்க சித்தாந்தம். எங்க சித்தாந்தம் அதுதான் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒத்துக்கிறது இதுதான், ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்கு எரியதுன்னு வச்சுக்கோங்க, அந்த எரியற விளக்கானது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு, அது மாறிண்டே இருக்குன்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, தீபத்தினுடைய சுடர் இருக்க ஜுவாலை, அந்த ஜுவாலையானது மாறிண்டே தான் இருக்கும். ஏன் மாறித்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், அதுல இருக்கக்கூடிய திரி எண்ணெய் இவைகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த எண்ணெயோ திரியோ அதனுடைய பிரவர்த்தி எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாகத்தான் இது எரியது. திரியும் எண்ணெயும், எண்ணெயை நிறைய நம்ம குத்தி வச்சிருக்கோம், வழக்கேற்றுவோம், வழக்கேற்ற சமயத்துல அந்த நுனி இருக்கு பாருங்கோ, நாம் என்ன பண்ணுவோம், நுனிய நல்லா திருச்சி விட்டு மலிசா இருக்கிற மாதிரி வச்சு ஏற்றிடுவோம். ஏற்றினா அந்த நுனியில உடனே பிடிச்சிருந்தோம், தானா அக்னி பிடிச்சிருந்த உடனே கொஞ்சம் பெருசா சுழருது, அதுக்கப்புறம் அந்த நுனி ரொம்ப மலிசா இருக்கிறதுனால பெருசா சுழருவோம், அந்த நுனி வந்து இதுவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடுச்சுன்னா அந்த கெட்டியா போயிடும் தெரியும். அப்போ அது சின்னதாக மாறும், சின்னதாக மாறும். இத மாதிரி அப்பப்போ தெரிய அந்த தெரியினுடைய அமைப்பு மாற மாற அந்த தெரியில எண்ணெய் என்ன கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து அதுல பாயறது அத மாதிரி பிரவகிக்கிறது, அதனாலையும் அது என்ன பண்ணாக்க மாறிண்டே இருக்கும். அதனாலதான் பிரத்யவிஜ்ஞம் வந்தது, சேம் தீப ஜுவாலா, முதல்ல எப்படி நான் ஜுவாலைய பார்த்தனோ அந்த மாதிரிதான் இப்பயும் ஜுவாலை ஒரே ஜுவாலையா இருக்கு அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. அந்த விவகாரம் சரியா தவறா அப்படின்னா அது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சது, அத மாதிரி அது பிரமதம். அந்த பிரமைக்கு மூல காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது காரணம் என்னன்னாக்க, திரி என்னை இதனுடைய விசேஷம் தான், அது இதனுடைய விசேஷத்தினாலதான் அது மாறிண்டே இருக்குது. அப்படி மாறுறதுனால வேற வேற ஜுவாலை தான் அது, ஒரே ஜுவாலைன்றது கிடையாது அப்படின்னுட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த இடத்துல பெயர் தீப ஜுவாலா அப்படின்ற இடத்துல இதுதான் சரியான விஷயம் இது அப்படின்னு சாதிக்கிறார். அதுல இன்னொரு விஷயம் சொல்றது, இது ஏன் இத மாதிரி இருக்கு, இத மாதிரி ஏன் அப்படின்னா, இதுக்கு அனுமான பிரயோகத்தினும் சொல்லணும். அனுமான பிரயோகத்தையும் சுவாமியே சாதிக்கிறார், சர்வாத்ம சக்தியில அற்புதமா சாதிக்கிறார். அனுமான பிரயோகம் சொல்றது எப்படி சாதிக்கிற அப்படின்னாக்க, முதல் தைலநாசம், அதாவது பிராத்தமிக தைலநாசக அனந்த ரக்ஷணே தீபநாசனக, ஏன் அப்படின்னா தைலநாசத்துவ அந்திம தைலநாசவது, அதாவது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஜுவாலை மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதனால முதல் தைலநாசம் என்ன, அந்த இதுல திரியில வந்து பாருங்க, அந்த என்ன அந்த திரியில போயிடுச்சு ஆயிடுச்சு, உடனே என்ன ஆகும், அதனுடைய முதல் ஜுவாலைங்கிறது அந்த ஜுவாலையும் போயிடுறது. அதனால ஒரு தைலத்துல ஒரு திரியில வந்த தைலமானது அது நாசத்தை அடைந்தால் சோ அனந்த ரக்ஷணே, அடுத்த க்ஷணத்துல வர்ற தீபத்தை அது நாசம் பண்ணிடுறது. ஏன்னாக்க தைல நாசத்த காரணம் தான் காரியம் இருக்கும், தைலம் என்னதான் வழக்கறியறதுக்கு காரணமா இருக்கு, அந்த காரணமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தீபமுத்திரம் எப்படி இருக்கும், அதுவும் மலையேறிடும். ஏன்னா நீ ஒத்துட்டது நானும் ஒத்துட்டது என்னது அந்திம தைல நாசம், கடைசியில அந்த விளக்குல அகல் விளக்கு இருக்கு, அதுல என்ன குத்திருக்கோம், அது என்ன கடைசியில ஆயிடுச்சு, அதுல தைலமே நாசம் அடைஞ்சிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு ஆயிடுச்சு. அப்ப நாசம் ஆயிடுச்சு தைலம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அப்ப எரியாதோ இல்லையோ, அது கடைசி அன்னைக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கணும். அந்த மாதிரிதான் நடுவுலையோ அல்லது முதல்லையோ எப்பவானா இருந்தா என்ன, எல்லா ஜுவாலைகளும் இத மாதிரி போயிடுறது, இத மாதிரி போயிடுறது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்காது. இத அனுமானத்தோட நம்ம பார்த்துதான் இருக்கோம் லோகத்துல. அதனாலதான் விளக்கே மலையேறது, ஒவ்வொரு க்ஷணத்திலயும் மலையேறது, நம்ம கண்ணால பார்க்கலையே தவிர்த்து அனுமானத்தினால அதை அறிந்து கொள்கிறோம். பௌத்தன் இதை கொண்டுதான் கேட்டான், இத்த வச்சுட்டுதான் பௌத்தனே நம்மளை பார்த்து கேட்டான், தீபாதீனாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் அங்க சொல்லியிருக்கோம், பௌத்தன கட்டணத்துக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அதுல கூட நம்ம இங்க என்ன சொல்ல போறோம்னா, இது பிரவாக நித்தியம், பிரவாக நித்தியம், ஜலம் பிரவகிக்கிறது, பிரவகிங்கிச்ச கார்த்தாலே பார்த்துட்டு இருக்கேன், ஒரே பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். ஒரே பிரவாகம் இல்ல, ஜலம் அந்த இடத்துல மாறிண்டேதான் இருக்கு, அந்த சுழல் பிரவாகம் எல்லாம் ஒரே மாறி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுனால அத நம்ம ஒரே பிரவாகம் நம்ம சொல்றோம், இத பிரவாக நித்தியம் அப்படின்றோம். ஆனால் அது இல்ல, இது வந்து அந்த மாதிரிதான் இந்த தீப ஜுவாலை எல்லாம் கூட பிரவாக நித்தியமா இருக்குது, பிரவாகம் வந்துருந்தால் சுருபதாக நித்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றது அது. அதனால இது மாதிரி இருக்குது, இதுலயும் கூட சாமக்கிரிகள் இருக்குது. லோகத்துல ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம், காரணம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேறுபடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காரியம் வேறுபடும். ஒரு வெள்ள நூலே இருக்கு, வெள்ள நூலை போட்டு வசூல் பண்ணினா என்ன ஆகும், பேஷ்டியா மாறிடுறது. வெள்ள நூலை கொண்டு வஸ்திரத்தை வைத்த நெசவாளி நெய்யறான், அந்த சமயத்துல அது இந்த வைணம் பண்ணத்த வேஷ்டியா மாறிடுறது. அதே பல வண்ணங்கள் பல நிறங்களால் ஆன நூல்களை வைத்துக்கொண்டு இவன் வந்து நெசவாளி பயணம் பண்ணினான்னாக்க, அப்ப அத நம்ம என்ன சொல்றோம், புடவை பண்ணிட்டான், புடவையா அவன் நெசவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த காரண பேதத்தை கொண்டு காரிய பேதம் இருக்கா இல்லையா? அத மாதிரிதான் இங்க கூட அப்படிதான் அது இங்கேயும் இருக்கு. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய எண்ணெயோட பிந்து, எண்ணெயனுடைய துளி, அது முதல் ஜுவாலைக்கு காரணமா இருக்கு. ரெண்டாவது பிந்து ரெண்டாவது ஜுவாலைக்கு, இரண்டாவது சுழலுக்கு காரணமா இருக்கு. இப்படிதான் கிரமமா சொல்லிண்டே போகணும் அது. அதனால ஜுவாலையினுடைய உற்பத்தி இப்படிதான் இருக்கு. அதனால இதுக்கும் அனுமான பிரயோகம் சுவாமி சாதிக்கிறார். அதாவது இந்த ரெண்டாவது தைல பிந்து இருக்குதே எண்ணெயினுடைய துளி, அது இன்னொரு தீப ஜுவாலைய உண்டு பண்ணிடும். ஏன் அப்படின்னா அது எண்ணெயினுடைய துளியா இருக்கு. எண்ணெயினுடைய காரியம்தான் ஜலத்தினால எரியறது இல்லை, எதுவும் ஜலத்தினால வழக்கெறியறது இல்லை, எண்ணெயினாலதான் எரியறது. அது கூட முதல் எண்ணெய் துளி எப்படி முதல் ஜுவாலைக்கு காரணமா இருக்கோ அந்த மாதிரி இரண்டாவது துளி இரண்டாவது ஜுவாலைக்கு காரணமா இருக்கு, மூணாவது துளி மூணாவது ஜுவாலைக்கு, இப்படியே கிரமமா பார்த்துட்டு போகும்போது இது எப்படி இருக்கு? பிராதமிக தைலம், பிராதமிக தைல பிந்து இருக்குதே முதல் எண்ணெய் துளி, அது எப்படி ஜுவாலைக்கு காரணமா இருக்கோ அதே மாதிரி மீதி எல்லா துளிகளும் அந்தந்த இரண்டாவது துளி இரண்டாவதுக்கு, மூணாவது எண்ணெய் துளி மூணாவதுக்கு, இப்படி வந்துடும். இது வந்து இது கிரமம் இது. அதனால இந்த ஜுவாலா பேதம், ஜுவாலையினுடைய பேதம் தான் தெரியுது. சரி, அதுக்கு உடனே அவன் ஒரு கேள்வி கேக்குறான் வந்து ஜுவாலை மாறுறதுன்னு சொல்ற சரி, ஆனா அந்த ஜுவாலையே நாசமே நாசத்தை அடையிறது, ஜுவாலையே நாசத்தை அடையிறது நீ சொல்றியே, அதுக்கு என்ன பிரமாணம்? ஜுவாலை மாறுவது சரி, அந்த ஜுவாலையே நாசத்தை அடையிறதுன்னு சொல்றியே, அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னாக்க, நீயும் ஒத்துட்டு இருக்க நானும் ஒத்துட்டு இருக்கேன், ஜுவாலையினுடைய பேதம் இருக்கு, வேறுபாடு இருக்குன்னு ஒத்துட்டு இருக்கோம். இப்ப வேறுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கப்பா, அப்போ அழியலன்னு சொல்லணும். நீ நீ சொல்றது அழியலன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்? பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல நம்ம பார்க்கணும். அது மாதிரி பல தீபங்களை ஒரே சமயத்துல நம்ம பார்க்கணும். தீபம் தீபத்தினுடைய ஜுவாலை, இப்ப ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்தினுடைய ஜுவாலை இப்ப இருக்கு, அத மாதிரி பல தீபங்கள் பல தீப ஜுவாலைகள். அப்ப ஜுவாலைகள்னா அழிவை அடையவில்லை அப்படின்னு சொன்னாக்க, அப்ப பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல பாக்கணும், பல தீபங்களை ஒரே சமயத்துல பாக்கணும், அந்த மாதிரி நம்ம பாக்குறது இல்லையே. அது கணக்க நாசம் அடையல அப்படின்னு சொன்னா பல ஜுவாலைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கணும், இருக்குன்றத நம்ம பிரத்யக்ஷமா பார்க்கணும். ஆனா நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறது இல்லை. அதனால இது வந்து அநேக தீப பிரதீதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பல தீபங்கள் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னாக்க, என் அறிவுக்கு பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாச்சுனாக்க அதை அங்கீகரிக்கலாம். அந்த மாதிரி வரவே இல்லையா? அது வரவே வரவே இல்லாது. அப்படி வராதனால இந்த இடத்துல வந்து இது பல ஜுவாலைகள் தான் இருக்கு, அதனால பல தீபங்களும் இருக்கும்னு அர்த்தம். ஒரே தீபத்துல அதுக்கு திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, அது மாறிண்டே இருக்கு ஜுவாலைகள். அதை ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குதான் நாங்க முதல்ல பதில் சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு சேயம் தீப ஜுவாலா, அந்த முதல்ல இருந்த தீப ஜுவாலை தான் இப்ப இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, திரியோ எண்ணெயோ இதனால அது மாறி மாறி இருக்கு, ஆனா அது நமக்கு தெரியல. பிரமையினால அந்த மாதிரி சொல்றோம், பிரமையினால் நாம சொல்றோம். அது காரணம் கூட என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இந்த தீப சுடர் இருக்கே அது ஒரே மாதிரி இருக்கா மாதிரி நமக்கு தோன்றது. ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் நாம இத மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். இது சேயம் தீப ஜுவாலான்னு பிரத்யபிக்ஞை வருது, அந்த தீப ஜுவாலை தான் இது அப்படின்னு வருது. அதுக்கு காரணம் வந்து இதான். சரி, இத மாதிரி வருதுன்றது என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? சுவாமி வந்து கேக்குற, அதாவது ஜுவாலா பேதம் இருக்கே, ஜுவாலைகளுடைய வேறுபாடு, அதை அறிந்தவனுக்கா அறியாதவனுக்கு வரதா? அறிந்தவனுக்கு வருதா அறியாதவனுக்கு வருதா? அது நீ வந்து சொல்றேன் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தெரியுது. அது யாருக்கு தெரியுது? அந்த ஞானம் இருக்கிறவனுக்கு தெரியறதா இல்லாதவனுக்கு தெரியறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதினஞ்சு பதிமூணு சுவாமி என்ன பதிக்கிற, இது வந்து படிச்சவன் படிக்காதவன் கிடையாது. மருந்து சாப்பிடலாம், மருந்து சாப்பிட்டான்னாக்கா நேர்த்தி மருந்து சாப்பிட்டிருப்பான். இன்னைக்கு அந்த ஔஷதத்தை சாப்பிடும் பொழுது இவன் சொல்றான், தடேவ ஔஷதம் மயா பீதம், நேர்த்தி அந்த மருந்தா என்னால் சாப்பிடப்பட்டதோ அந்த மருந்தே இன்றும் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இப்போ இது மாதிரி நம்ம லோகத்துல பிரயோகம் பண்றோம், நேத்து நான் சாப்பிட்டு நீ மாத்திர, அந்த மாத்திரை தான் இப்பயும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படி சொன்னாக்க உண்மையிலேயே நேத்து சாப்பிட்ட மாதிரி நேத்தையும் சாப்பிடாச்சே, இப்ப அந்த மாத்திரை இப்ப இல்லையே, இல்லாட்டா கூட அது இப்போ ஆனா லோகத்துல இப்ப பிரயோகம் இருக்கே. இப்ப இதை நான் சாப்பிடறேன், நேத்து சாப்பிட்டது தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது எப்படி வரும் அது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு என்ன பதில் சொல்லுவோம்? இல்ல இல்ல, வேற ஏதாவது மாத்திரம் சாப்பிடணும்னு நினைச்சு கூடாது. அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு பத்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிருக்கான், பத்து மாத்திரை சாப்பிடும் பொழுது நேற்று என்ன பத்து மாத்திரை சாப்பிடணும், அந்த பத்து மாதிரி தான் இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். பத்து மாத்திரைன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் எந்த மாத்திரையை எழுதி கொடுத்தாரோ எனக்கு அந்த மாத்திரை தான் நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், வேற மாத்திரைய நான் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அது சாஜாத்தியம். இது சாஜாத்தியம்னா ஒரே ஜாதியை சேர்ந்த மாத்திரை அதான் நான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அது ப்ரோக்ளமேட் சாப்பிடுறேன் அப்படின்னா ப்ரோக்ளமேட் தான் எங்க மாத்திரை, அந்த மாத்திரை தான் சாப்பிட்டேன்னு அர்த்தமே தவிர்த்து மாத்திரை வேறுபாடு இல்லைன்னு அர்த்தம். சாஜாத்தியம் தான். அத மாதிரி நான் பாக்குறேன் தீபஜ்வாலைய, அந்த தீபஜ்வாலைங்கிறது என்னது அப்படின்னாக்க ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி தோன்றதுனால அந்த சாஜாத்தியத்தை வச்சிருந்து அப்படி சொல்றோம். இது சாஜாத்தியம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டாக்க ஞானம் உள்ளவர்களுக்கு சாஜாத்தியம் வரும். ஞானம் உள்ளவர்களுக்கு அது வேற இது வேறன்னு எனக்கு தெரியுது, அந்த ஜே ஜுவாலை வேற இந்த ஜுவாலை வேறன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட ஒரே மாதிரி ஜுவாலை இருக்கு, ஒரே மாதிரி ஜுவாலை இருக்குன்றது அது சாஜாத்தியத்தினால, அது அறிவு உள்ளவனுக்கு வருது. ஜுவாலா பேதம், ஜுவாலையினுடைய வேறுபாடு தெரிஞ்சவனுக்கு இந்த மாதிரி சாஜாத்திய ஞானம் வரும், அதை கொண்டு அவன் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பிரமம் இருக்கு பாருங்க, தவறான பிரத்யக்ஷம், அத வந்து அவனுக்கு பிரமாணமே இல்லை அவனுக்கு. அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்க, ஞானமற்றவன், வேதம் தெரியாதவன், அவனுக்கு பிரமையினால அவனுக்கு அந்த மாதிரி வருது. அவன் பாதிப்பான், இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கான், ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே ஜோலை தான் இது, ஒரே தீபம் தான் இது அப்படின்னு சொல்றான். அதனால அவளுக்கு அது வருது, அவளுக்கு அந்த மாதிரி வருது. அதனால இங்க இங்க வந்து நாங்க சொல்றது என்ன தெரியுமா, தீபங்கள் அப்படின்னு சொன்னாக்க பிரபைகளோட கூடித்தான் இருப்போம், பிரபையோட கூடித்தான் தீபங்கள் இருப்போம். ஆனால் அது பின்ன ஜுவாலைகள், வேறுபட்ட ஜுவாலைகளை உழைத்தா இருக்கிறது, அது பிரவாக ரூபமா இருக்கு. பிரவாக ரூபமா இருக்கிறதுனால அதாவது பிரபையோட கூடினதுதான் தீபம், அந்த பிரபையானது மாறிண்டே இருக்கு, அதனால அது ஸ்திரம். பிரவாக நித்தியத்துவம் தான் சொல்றோம், சுரூபமே நித்தியம் நாங்க சொல்லல, சுரூபத்தினாலேயே நித்தியம் நாங்க சொல்லல. சுரூபத்தால நித்தியம்ன்றது பெருமாள், பிராட்டி, ஜீவராஜிகள், அதே மாதிரி பிரகிருதி, காலம், தர்மபுத ஞானம், இந்த ஆறு தான் சுரூபத்தினாலேயே நித்தியமா இருக்குன்னு சொல்றோம். மீதி எல்லாம் அத மாதிரி கிடையாது. மீதி எல்லாம் பிரவாக நித்தியம் தான், மாறிட்டே இருக்கு. தத்துவத்திரையின் சிந்தனா அதிகாரத்துல சுவாமி இதை சாதிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் பிரவாக நித்தியங்களாகத்தான் இருக்கும். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. நித்தியங்கள்லாம் நித்தியேச்சா சித்தங்கள், எம்பெருமானுடைய நித்திய சங்கல்ப சித்தமா இருக்கும் அது. அத மாதிரி அனித்தியங்கள்லாம் எம்பெருமானுடைய அனித்திய சங்கல்பத்தினால உற்பன்னங்களா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சுவாமிக்கு அந்த மாதிரி அங்க சாதிச்சிருக்காரு. அதனால இது வந்து இந்த கிரமத்துல பாத்துக்கோங்க எல்லாம் சரி. இப்ப இவ்வளவு தூரம் சொல்றீங்களோ இல்லையோ, இது ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இப்போ நமக்கு சப்த பிரயோகம் தெரியுது, நமக்கு சப்த பிரயோகம் தெரியும். அதாவது இது நித்தியமா இருக்குது, இது பிரவாகம் தெரிஞ்சவாளே சொல்றோம். அதாவது ஞானம் இருக்கே அவளே என்ன பண்றான்னாக்க மாத்தி மாத்தி பேசுறா. எப்படி மாத்தி மாத்தி பேசுறான்னாக்க, இப்பயே சொன்னோம் ஓ கங்காயாம் கோஷஹ அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ கங்காயாம் மத்ஸ்யஹ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், கங்கையில மீன் இருக்கு அப்படின்னு சொன்னான். கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னாக்க அங்க கங்கா சப்தத்துக்கு யசாவத் அர்த்தம், கங்கா பிரவாகே மத்ஸ்யஹ, கங்கா பிரவாகத்திலேயே ஜல பிரவாகம் இருக்கு அதுலேயே மீன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகும். ஆனால் கங்காயாம் கோஷா அப்படின்னு சொல்றான், கங்கையில இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொல்றான். கங்கையில இடச்சேரி இருக்குன்னு சொன்னாக்க இது வந்து ஏன் சொல்லணும்? அந்த மாதிரி கங்கா தீரே கோஷாகன்னு சொல்லிட்டு போலாமே, படிச்சவன் தானே, படிச்சவனுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? அத மாதிரி ஒருத்த சூரணம் இருக்கான், தேவதத்தன் சூரணம் இருக்கும். அப்ப என்ன சொல்லணும்? சூரோ தேவதத்த அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்லையோ? ஆனா அப்படி சொல்லாம சிம்மோ தேவதத்த அப்படின்னு சொல்றோம். ஏன் அது சொல்லணும்? இத மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கே, அது இத வந்து வேண்டியது இல்லையா? படிச்சவா தானே, படிச்சவா எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இத மாதிரி எதுக்கு சொல்லணும்? இந்த மாதிரி சொல்ல வேண்டாமே, அவர்தான் தெரியறதே. தெரிஞ்சவா தெரிஞ்ச பதப்பிரயோகமே பண்ணலாமே, சூரோ தேவதத்தா அந்த மாதிரி கங்கா தீரே கோஷா அப்படியே சொன்னாமே, இதை விட்டுட்டு ஏன் மாத்தி மாத்தி வரலாம் பேசுறாங்க அப்படின்லாம் கேள்வி வருது. அதுக்கு பதிமூணு சுவாமி தான் சாதிக்கிற சர்வங்கஷாவில இது அப்படி இல்லை, இது லோகத்துல யாருக்குமே நேர பேசுறத காட்டணும் கொஞ்சம் பரோட்ச விவகாரம் எல்லாருக்கும் பிடிக்கிறது. அது காரணமும் சாதிக்கிறார், நேர பேசலாம் நேர பேசலாம், ஆனால் அதை காட்டணும் மறைமுகமா பேசுறதுல, லட்சணையா பேசுறதுல, கௌரகல்பத்துல பேசுறதுல எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு இருக்கிறது, அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. என்னைக்குமே சரி நாலு பேர் மஞ்சள் தெரியக்கூடாதுன்னு உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறா சொல்லுவா. என்ன பண்ணுவான்னா வந்து அவதாரத்து வாய் அப்படின்னு அவதாரத்தின் வா அப்படின்னா பத்து ரூபா கொண்டு வான்னு. காரணம் ரூபா வந்து அந்த காலத்துல அது இந்த காலத்துல பத்து ரூபான்னா அன்னைக்கு வந்து பத்து ரூபா கிடையாது. அந்த பத்து ரூபான்றதுக்கு என்ன சொல்றா, அவதாரம் கொண்டு வாய் அப்படின்னு சொல்ற. ஏன்னா யாருக்கும் ரவி காலத்துக்கு புரியாது. காரணம் இத மாதிரி சொன்னாக்க சில சுவாரஸ்யம் இருக்கு, சூக்ஷமம் இருக்கு, வெளியில தெரியாம இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இவா இது மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரிதான் பிரவர்த்தியே எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு பேர் கௌனிவர்த்தி அப்படின்னு சொல்றாரு. கௌனிவர்த்தின்னு சொல்றாரு. இந்த மாதிரிதான் விஷயத்துல முக்கிய விவகாரத்தை காட்டணும், கௌனம் விவகாரம் சொல்றது நல்லது இருக்கு. அதனால அப்ப என்ன ஆகும்னாக்க குணமானது வெளிப்பட்டுடும், குணம் வெளிப்படுறது. இவ சூரோ தேவதத்தகான்னு சொல்றதை காட்டிலும் சிம்ஹோ தேவதத்தகான்னு சொன்னாக்கா இன்னும் அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கிறது. அதுக்கோசரம் இத மாதிரி சொல்றாரு. அதனால இந்த நியமங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி இடங்கள்ல கவுன பிரயோகம், இந்த மாதிரி ஒருத்த வந்து சொல்லணும், உன்னை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லணும், அதுக்கு தூஷிக்கிறது தான் அது. அப்ப என்ன சொல்றான், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறது, ஊரே சிரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த தாத்பரியம் என்ன, ஊர்ல இருக்கிறவான் சிரிக்கிறான் தான் அர்த்தம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா சொல்ல வேண்டாம், ஊரே சிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டா இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்றான். ஆகு பெயர் தமிழ்ல அந்த கிரமம், இதெல்லாம் கௌரி கல்பமா இதெல்லாம் சொல்றது. அப்படி சொன்னாக்க இன்னும் சுவாரஸ்யம் வந்துடுறது. அதனால இது தவறு கிடையாது. இப்போ நேத்தி மாத்திரை சாப்பிட்டேன், அந்த மாத்திரை தான் இப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னாக்க என்ன அர்த்தம், வேற மாத்திரை எதுவும் நான் சாப்பிடலன்னு அர்த்தம், வேற மாத்திரை நான் சாப்பிடல அத சொல்லணும்னா அது போதும்னு சொல்றது. இல்லைன்னா நேத்தி கொடுத்த மாத்திரை வேற, இன்னைக்கு கொடுத்த மாத்திரை வேற, நேத்து சாண்ட மாத்திரை வேற, இன்னைக்கு சாண்ட மாத்திரை வேற, உத்தரக்கூடாது. அதனால நேத்து சாண்ட மாத்திரத்து தான் மாத்திரை தான் இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. அது அது மாதிரிதான் கங்காஜான் கோஷாகன்னு சொன்னா கூட அதுக்கு கங்கா தீரே கோஷாகன்னு அர்த்தம் வரணும் அதுக்கு. ஆனா நான் கங்கா தீரே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்க, தீரம்ன்ற சப்தம் இருக்கு இல்லையோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா, ரொம்ப தூரம் கூட எடுத்துக்கலாம், ஆனா கங்கா பிரவாகத்துலன்னு சொன்னாக்க நான் எந்த பிரவாகத்தை காமிக்கிறோம் அது பக்கத்துலன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதே பொதுவா கங்கா தீரம்னு சொல்லிட்டாக்க, கங்கா தீரம்ன்றது இமயமலையிலேருந்து இவ்வளவு தூரம் வந்தோ அவ்வளவு தூரம் அர்த்தம் பண்ணிடுவா, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. பிரவாகம்னு சொன்னாக்க அதுல ஒரு இது இருக்கும் நம்ம காமிக்கிறது, அதை கொண்டு சொல்லிட்டு போலாம். இந்த மாதிரிதான் ஒத்துக்கணும், இதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் சொல்றது. ஆகையினால இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் தேயம் தீபஜ்வாலா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்குன்னாக்க இந்த சாங்கிய தசையை வச்சு கொண்டு சொல்லுகிறது. அதை வச்சு சொல்றதே தவிர்த்து வருவேன் இதுவே இல்லை, புத்தி இல்லாம பேசியுள்ள பெரிய வருத்தம். அதனால இந்த பிரத்யபிஜைங்கிறது எங்க இதுவா இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல பாதம் இல்லையோ, எந்த இடத்துல பாதம் இல்லையோ அங்க பிரத்யபிக்கு பிராமணியம் தான் உண்டு. அதே சேயம் தீபஜ்வாலா அப்ப ஜுவாலா பேதம் இப்படின்ற இடத்துலயோ அந்த பிரத்யபிக்கையானது பாதிக்கப்படும். பிரத்யபிஜ்ஞ பாதிக்கப்பட்டதுனாக்க அது இங்க எடுபடாது. பிரத்யபிஜ்ஞ பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னாக்க அங்க அது பிரமாணமாக மாறிடும். அதனாலதான் சுவயம் தேவதத்தா, நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு அதே தேவதத்தனை பாக்குறேன்னு அப்ப சுவயம் தேவதத்தான்ட்டு இது அங்க பாதம் இல்லை, பாதிக்கப்படல, அதனால அது பிரமாணம்னு சொல்லிடுறோம். இங்க அப்படி இல்லையோ இல்லையோ, அதனால இந்த சுவயம் தீபத்வாலான்றது அது அப்பிரமாணம், அந்த பிரத்யபிக்ஞானது அப்பிரமாணம் தான், அது பிரமாணிக்கப்படல. அது ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால, அது அப்பிரமாணம் சொல்லியிருக்கோம். அப்படியானாக்க பிரவாக நித்தியத்துவம் தான் இப்ப ஒத்துக்கிறோம், பிரவாகமா இருக்குது அவ்வளவுதான். அந்த இடத்துல சொல்றதே தவிர்த்து இது கிடையாது. இப்ப சொல்றாளே ஒரேடியா அது நித்தியம் அப்படின்னு சொல்றது தவறு. அதனால இப்ப என்ன எடுத்து இதுவரையும் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது, தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த தீபத்துக்கு ஒளி அப்படின்றது இருக்கு, இந்த தீபமும் ஒளியும் ஒன்றாக சேர்ந்தே இருக்கு. ஆனால் இந்த தீபம் இருக்கே அது மலையேறுத்துன்னு இந்த ஒளி பிரகாசமும் பிரபையும் அதுவும் மலையேறிடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு கணத்திலையும் அது தெரியோ என்னையோ இவைகளோட காரணத்தினாலதான் அவைகளுள்ள நாசம் அடைகிறது. தெரியோட நாசம், எண்ணையோட நாசம், என்ன ஆயிடுறது, தெரியும் எரிஞ்சி எரிஞ்சி போயிடுறது. அதனால அந்த பிரபையும் போறது, பிரபை போயிடுச்சுன்னு அந்த தீபமும் அடையிடுறது. ஆகையினால இதுதான் கிரமம். அதனால ஜுவாலா பேதம் அப்படின்றதும் சிந்திக்கிறது. அதனால் நாங்கள் இப்ப தெரியும் சொல்லும் நிலைமை தேஜோ தேஜ பதார்த்தத்தினுடைய விசேஷம் அது நாங்க சொல்ற கிரமத்திலேயே இருக்கு. அது வைசேஷிகனை கண்டனம் பண்றதுக்கு தான் எப்படி வருது. இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப செலுத்தலாம். பிராச்சியே ஸ்னேகாதிநாசே சரம இவ திருடோ அனந்தரம் தீபநாசியம் ஜனயதி அநேக தீப பிரதீதி சாம்யாதே சாத்து தத்தி பிரவஹன பிதுரா சப்ரபாஹ தத் பிரதீபாஹ நிர்பாத பாஸ்கராதௌ பிரதயதி நியதம் பிரத்யபிஜ்ஞாஸ்திரத்வம் அப்படின்னு சாதிக்கிறார். பிராச்சியே அதாவது முதல்துன்னு அர்த்தம். முதல்துன்னாக்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்றப்போ பொதுவா தீபம் மலையேத்துனாக்க தீபத்தினுடைய ஜுவாலை கூட போயிடும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சுவாமி இப்ப என்ன சொல்ற அவன் அப்படின்னு அது இருக்கிற பரியந்தம் அந்த ஜுவாலா ஐக்கியம் தானா அதுவும் அப்படியே இருக்குமான்னு அது இல்லை. எப்படி கடைசியில எல்லாரும் உத்துண்டது தீபம் அடையறும் ஜுவாலையும் பொழடும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் முதல்லையும் சரி முதல் ஜுவாலை முதல்ல உனக்கு ஏத்தினோம் ஏத்தினோம்னு ஒரு ஜுவாலை இருந்தது அந்த ஜுவாலையும் பிராச்சியே முதல்ல கூட சரமே இவ கடைசி ஜுவாலை கட விளக்கினுடைய கடைசி தசை அத மாதிரி அந்திமே ஸ்னேகாதி நாஷே கடைசியில ஸ்னேகம்னாக்க என்னையினுடைய அந்த இது தொடர்ந்து இருக்கு பாருங்களோ என்னையினுடைய என்ன தொடர்ந்து பாயறது இல்லையோ பிரவகிக்கிறது தெரியல அது அத மாதிரி ஆதிசத்தினால திரி இவைகள் நாசமாச்சுனாக்க அதாவது என்ன என்ன ஸ்னேகம்னா என்ன அது அது மாதிரி அந்த ஆதிசத்தினால திரி ஏற்றுகிறது வர்த்தி அப்படின்ற இதெல்லாம் நாசமடைஞ்சா அப்போ தீப தீபம் கூட மழை ஏறுகிறது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி கடைசியில அத மாதிரிதான் கதைவ பிராஜ்யே பின்னாடியோ நடுவுலையோ எல்லா சமயத்திலையும் அப்பவும் ஸ்னேகாதி நாசே அனந்தரம் தீபநாசோ திருடக அந்த முதல் வாட்டி இந்த மாதிரி எண்ணெய் திரி இது நாசத்தடைஞ்சது என்ன அப்போ தீபம் மலையேறது அப்படின்றதும் திருடம்தான். அதுல வேறுபாடு கிடையாது. முதல் கணமா இருந்தான்னா கடைசி கணமா இருந்தான்னா நடுவில் இருக்கிற கணங்களா இருந்தான்னா எல்லா கணங்கள்லயும் அது மாதிரிதான். இதுக்குதான் அனுமான பிரயோகம்னா பிராத்மிக சைலநாச சுவானந்த ரக்ஷணே தீபநாச ஏன்னா சைலநாசத்துவ அந்திம சைலநாசபத்து அப்படின்னு அனுமான பிரயோகம் முதல்லயே சொன்னோம். அதனால அந்த மாதிரி கிரமத்துல பிறந்தது அப்படின்னு இப்ப அதனால தீப ஜுவாலையினுடைய பேதமும் சித்திச்சு அது மாதிரி அதனுடைய நாசமும் சித்திக்கிறது அதனாலேயே தீபம் அலையேறுவது அப்படின்றதும் சிந்திச்சு வருது அப்படின்னு சொன்னாங்க. இது கூட எப்படின்னாக்க சாமக்ரி அதனுடைய காரியம் காரணங்கள் இருக்கு பாருங்க காரணகலாபங்கள் மாற மாற இவைகளும் மாறிண்டே இருக்கும். காரணகலாபங்கள் சாமக்ரினா காரண கலாபங்கள் இவைகள்லாம் மாற மாற காரியம் மாறும். லோகத்துல அதை பார்க்கிறோம் நூல்கள் வேறுபட்டதுனாக்க வஸ்திரமும் வேறுபடுறது அத பாக்கணும். அந்த மாதிரிதான் மண்ணு வேறுபட்டதுன்னாக்க கடமும் வேறுபடுறது. இது லோகத்துல அத எல்லாரும் ஒத்துன்னா இருப்பாரு. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் முதல் தைல பிந்து எண்ணெயினுடைய சொட்டு இருக்குதே முதல் சொட்டு முதல் துணி அது முதல் தீப தீபத்துக்கு காரணம் ஜுவாலஜிக்கு காரணம். ரெண்டாவது தீப தைல பிந்து ரெண்டாவது தீபத்துக்கு காரணம் ஜுவாலைக்கு காரணம். இதுவும் லோகத்துல நம்ம அனுபவிக்கிறோம் அதை அனுபவிச்சுருப்போம் அதை கொண்டுதான் இங்க மாதிரி பார்க்கணும். அதனால சரி ஜுவாலா பேதம் இருந்துட்டு போட்டோம், அதனால நாசம் அடையிறது எப்படி சொல்லுவனி அப்படின்னா, ஜுவாலா பேதம் இல்ல, ஜுவாலா பேதம் இருக்குது ஆனால் அதனுடைய நாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல தெரியணும். ஏன்னா அதான் இருக்கு நீ சொல்றீங்க, ஜுவாலா நாசமே இல்லை அப்படின்னு சொன்னானா அப்ப ஜுவாலா பேதம் இருக்கு, அந்த ஜுவாலைகளும் நாசத்தை அடையவில்லை, அது அப்படியே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனா நமக்கு தெரியலையே, ஒரு வழக்கு தான் நமக்கு தெரியுது, அந்த க்ஷணத்துல ஒரு ஜுவாலை தான் நமக்கு தெரியணும், அப்படிதான் அனுமானம் பண்றோம். அதனாலையும் காரணம் இருக்குது, இந்த வந்து ஜுவாலா நாசம் இருக்கு அத சொல்ற இது. அநேக தீப பிரதீபி நினைச்ச அது இல்லையே, பல தீபம் ஞானம் இல்லையே நமக்கு, ஒரு வழக்கு ஏத்தினாக்க ஒரு வழக்கு தான் இருக்கு, ஒரு ஜுவாலை தான் தெரியுது. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஜுவாலைகள் மாறிட்டிருந்தாலும் அக்க தெரியுது என்னன்னாக்க ஒரே ஒரு வழக்கு தான் தெரியுது. அதனால அநேக தீப பிரதீதி ஞானம்ன்றது வரல, அதனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ சேயம் தீப ஜுவாலான் பிரதிபிக்ஞ வருது லோகத்துல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா சாமியாதே, சாமியம் சாஜாத்தியம், அப்படி சாமியம்னா சாஜாத்தியம்னு அர்த்தம், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தீப ஜுவாலா அப்படின்னு அவங்க தோன்றது. ஒரே மின்னாடி ஜுவாலையும் இப்ப இருக்கிற ஜுவாலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு, அந்த மாதிரி தோன்றது இல்லையோ, அது காரணம் ஆதிசப்தத்தினால தோஷம், நமக்கு கண்ட தோஷம் இருக்கு, ஒரு அஞ்ஞான தோஷம் இருக்கு, அதனாலையும் தோணும் அது. அதனால சாமியாதே சத்தீஹி, அந்த ஞானம் எந்த ஞானம், சைவ இயம் தீபஜ்வாலா, அந்த தீபஜ்வாலு தான் இது அப்படின்னு பிரத்யவிஜா ஞானம் ஒரு சொல்லியோ, அது அது இந்த மாதிரி ஞானம் வருது. அது இது காரணம் சாமிய புத்தி, ஒரே மாதிரி இருக்கிற புத்தி, அல்லது தோஷம் அது இது பண்ணலாம். அதனால இதனால ஒன்றும் ஹானி இல்லை, அதனாலதான் இங்க தூ அப்படின்ட்டு பிரயோகம் பண்ற சுவாமி, அதனால தோஷம் இல்லை. சரி, இப்போ இதுக்குள்ளதான் பதில் சொன்னோம், கொத்தியமான சுவாமி கேள்வி கேட்டுட்டு சமாதானம் சாதிச்சேன். அதாவது தெரிஞ்சுட்டு பண்றானா தெரியாம பண்றானா, தெரிஞ்சுட்டு பண்றான்னாக்க இது மாதிரி ஜுவாலா பேதம் இவனுக்கு தெரியுது, ஆனாலும் கூட சயம் தீப ஜுவாலான்னு ஒத்தனை ஞானம் அவனுக்கு பிரயோகம் பண்றான். அதெல்லாம் சாமியன்ற தெரிஞ்சுண்டு ஒரே தீபஜுவாலுன்னு, இந்த தீபம் தான் நான் எந்த வழக்க ஏத்தினோ அந்த வழக்குல ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் இந்த வழக்கு ஏத்தினேன், இன்னொரு வழக்கு பார்த்து நான் சொல்லல, அத மாதிரி சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு லோகத்துல. அது கூட பிரத்யக்ஷத்துல எத்தனையோ பேதங்கள் இருக்குது, பின்னாடி புத்தி சரத்துல நாலாவது சரத்துல எல்லாம் சாதிக்க போறேன், அப்ப வரும் அதை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க வந்து இந்த தது இந்த காரணத்தினால சப்ரபாக பிரதீபாக, தீபங்கள் எல்லாமே அதாவது ஒளியை உடையவைகளாதான் இருக்கு சப்ரபாக. ஆனால் பிரவகன விதுராக, பிரவாகம் வேறுபட்டுண்டே இருக்கு, அதாவது பின்ன பின்ன ஜுவாலைகளுடைய பிரவாக ரூபம், அது வேறுபட்ட பல ஜுவாலைகள் அது பிரவகிச்சுண்டே வருது, அது அதுதான் இங்க சரியா போகுது. அதனால தீபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிரபையோட கூடினதுதான் தீபசப்தத்துக்கு அர்த்தம், அது அது பிரவாக ரூபமா ஸ்திரமா தெரியுது, பிரவாக ரூபமா ஸ்திரமா தெரியுது. நான் விளக்கேத்துட்டேன், விளக்கேற்றோ ரெண்டு மணி நேரம் எரியுது எரியிறது, அப்ப ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குது, அப்ப ஏத்தினது இப்ப இதுவரையும் எரிஞ்சுட்டு இருக்குது. சில சமயம் இந்த மாதிரி காட்டால் ஏத்துட்டா போறோம், அந்த சுடர் திரும்பவும் இருக்கும், சாயங்காலம் வரையும் இருக்கும், இவன் என்ன பண்ணுவா மூணு நாலு மணிக்கு எரிஞ்சுட்டு இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் என்ன குச்சி வச்சுருவான், காரணம் என்ன, பெருமாள் சொன்னதுல வழக்கறிகிறதோ இல்லையோ சந்தோஷம் தானே, அதை அப்படியே அனுவர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் என்ன குத்தி வச்சுருவா, அது மாதிரி பண்ணிட்டாக்க எரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப வசதாக ஜுவாலா பேதம் இருக்கு, ஜுவாலா பேதம் இருந்தாலும் அதனுடைய பிரவாகம் இருக்கு பாருங்க, அது அப்படியே இருக்கு, பிரவாகம் அப்படியே வந்துட்டே இருக்குது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கிறது. பங்கன் இருக்கிறதுனாலதான் ஸ்திரமா வடக்கு நல்லா எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதனால அந்த மாதிரி பிரவாக ரூபமா அது ஸ்திரமா இருக்கிறதே தவிர்த்து சுரூபத்தினால ஸ்திரமா இருக்கிறது இல்லை. அதாவது நிர்விகாரம்னு அர்த்தம், அது எது ஆத்மா பரமாத்மா இவையெல்லாம் நிர்விகாரமா இருக்கும். இது விகாரத்தோட குறுனது, அதனால இதுக்கு பிரவாகம் உண்டு. சரி, லோகத்துல வந்து பிரத்யபிக்ஞா இருக்கு தோல்வியோ, பிரத்யபிக்ஞா சயம் தேவ சுவயம் தேவதா அப்படின்னா லோகத்துல பிரயோகம் பண்றமே, இப்ப அது கூட ஸ்திரம்தான். இப்ப அந்த இடத்துலாம் இதே மாதிரி பிரவாகம் தானா, சுரூபத்தினால இல்லையா, அதனால அந்த பிரத்யபிக்ஞா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல அடிபட்டு போயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்ட அத மாதிரி தவறு. அதாவது நிர்பாதா பிரத்யபிக்ஞா பாஸ்கராதோ சூரியன் சந்திரன், இதுல நீ அவன் சொன்ன வைசேஷன் ஒரு விஷயம் உதாரணத்தையே பார்த்தோம் என்னன்னா, தேஜோ மகாபூதம் அது செதறது, செதறல் தான் பிரபையா இருக்குது, அதனால சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ விளக்கோ அக்னியோ எல்லாம் செதறது அப்படின்னா அவன் சொன்னான். அதுக்கு எம்பெருமானத்துல உள்ளோம், அந்த மாதிரி தவறு, எங்கேயுமே செதறல் கிடையாது. ஏன்னா அதுதான் பிரத்யபிக்ஞை, சூரியன் ஒரே மாதிரிதான் இருக்கு, சூரியனுடைய கிரணங்கள் தான் நம்ம கிட்ட வந்து அடையிருக்கு. அதனால பாஸ்கராதோ சூரியன் முதலான தேஜஸ் இருக்கு பாருங்க, தேஜ மகாபூத விஷயங்கள் அவைகள்ல நிர்பாதா பிரத்யபிக்ஞா பாதிக்கப்படாத பிரத்யபிக்ஞா சயேவ அயம் சூர்யா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. நேற்றுக்காக தான் நான் சூரியனை பார்த்தேன், இன்னைக்கும் பாக்குறேன், ரெண்டும் ஒரே சூரியன் தான், அந்த சூரியன்ல மாத்திரம் இல்லையே. அதனால அந்த பிரத்யபிக்ஞையானது நியதம் ஒரே மாதிரி இருக்கு, அங்க வந்து மாறுதலே கிடையாது, அதுல அவ்யபிச்சரிதமா இருந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஸ்திரத்துவம் பிரதயதி, ஸ்திரத்துவம் அது ஸ்திரமா இருக்குது. சுவாமியினுடைய பதப்பிரயோகங்கள்லாம் அனுபவிக்கணும், நித்தியத்துவம் பிரதயதின்னு சொல்லல, அந்த ஸ்திரத்துவம் அப்படின்னு தான் சாய்க்கிறது. ஏன்னா நித்தியத்துவம் சொன்னாக்க சூரியன் தான் நித்தியம் இல்லை, சூரியனோ சந்திரனோ நித்தியம் கிடையாது, எல்லாமே என்ன ஒரு காலகட்டத்துல பிரளயத்தை வஞ்சிடும், ஸ்திரத்துவம் அது ஸ்திரமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக அது வந்திருக்கிறது. ஆகையினால இங்க வஸ்து பேதம் இல்ல, வஸ்து இது இல்ல, சூரியன் சிதறவே இல்லை, அதனால சூரியங்களுக்கெல்லாம் ஸ்திரத்துவம் இருக்கு. அதனால இது நீங்க சொன்ன செதறது பிரபை வேற, பிரபையும் சூரியனும் ஒண்ணுதான், தீபமும் பிரபையும் ஒண்ணுதான், அத மாதிரிலாம் சொல்றதெல்லாம் தவறானது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு முடிக்கிறார். ஆகையினால வைசேகம் சொன்னது எதுவும் சரியில்லை, அது எந்த சித்தாந்தத்திலும் அப்படிதான், இன்னும் மேல மேல அவா கண்டனம் தான் வளர்க்கறது. அதனால இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். பிராச்சியே ஸ்னேகாதிநாசே சரம இவ திருடோனந்தரும் தீபநாசா சாமக்ரியன்யான்ய காவியம் ஜனயதி ச நச அநேக தீப பிரதீதி சாம்யாதே ஸ்யாத்து தத்தீஹி பிரவஹன பிதுரா சப்ரபாஹ தத் பிரதீபாஹ கவிதாத்யகசிம்ஹாய கஞானகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராய நமஃ. அரியன்.